ராணி மங்கையோ மாங்கனி மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி நாளிலே நாயகன் பொன்மணி நாயகி பைங்கிலி என்றோ ஒரு நாள் எண்ணிய எண்ணம் கனிவிட்டதென்ன தன்ன தன்ன தன்ன la la la